இந்தாமா சிரிப்பழகி, இப்ப என்னத்தை கண்டுட்டேன்னு இப்படி சிரிக்கிற இந்த நேரத்துல? ஏ சிரிச்சு அவங்களுக்கு பிடிக்காதா? சிரிச்சாதா அழகு அதிகமாகும். அழகு அதிகமாகும், அதோட ஆபத்தும் அதிகமாகும். சிரிப்பே கொஞ்சம் சிக்கலாம் மேடம், தெரியுமா? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. நெருப்பா கொதிக்குது மூச்சு, நேரத்துக்கு ஆயிரம் பேச்சு, உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு. நேரத்துக்கு ஆயிரம் பேச்சு, உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு. கூடை பந்தாட்டம் கூந்தல் தள்ளாடும் மேநாட்டு நாகரீகம், மூடும் முந்தானை ஊர்கோலம் செல்லும் போராட்டம் என்ன கோலம். கூடை பந்தாட்டம் கூந்தல் தள்ளாடும் மேநாட்டு நாகரீகம், மூடும் முந்தானை ஊர்கோலம் செல்லும் போராட்டம் என்ன கோலம். பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும் சேலை நான் தரவ, பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும் சேலை நான் தரவ, பெட்டை கோழியை காவல் காக்க சேவல் நான் வரவ. எனி அப்செக்ஷன்? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. கால்கள் பின்னாலும் நாணம் முன்னாலும் செல்கின்ற பெண்மை கோலும், கொஞ்சம் அன்போடு பொங்கும் பண்பாடு நம் நாட்டு நாகரீகம். பூவும் பொட்டோடு வீடு காக்கும் தெய்வம் பெண்ணல்லவ, பூவும் பொட்டோடு வீடு காக்கும் தெய்வம் பெண்ணல்லவ. பூவை என்று உன்னை சொல்ல பூவை சூடம்மா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. எங்கே சென்றாலும் கடலை கண்டாக வேண்டும், காட்டு பெண்ணான வள்ளி என்றாலும் முருகன் வந்தாக வேண்டும். கங்கை என்றாலும் எங்கே சென்றாலும் கடலை கண்டாக வேண்டும், காட்டு பெண்ணான வள்ளி என்றாலும் முருகன் வந்தாக வேண்டும். யாரோ ஒருவன் நாளை வருவான் உன்னை பெண்ணாக்க, யாரோ ஒருவன் நாளை வருவான் உன்னை பெண்ணாக்க, பெண்ணே நீயும் மாற்றிவிடாதே அவனை பெண்ணாக. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு, நேரத்துக்கு ஆயிரம் பேச்சு, உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு, நேரத்து